ശ്രീമദ്വേദാന്തരാമാനുചേതി കൃപയാ രംഗിണ്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്താഗമാൻ തദ്വിതമനുഗണം ഷട്ടതാപൂർണമഗ്രം ശ്രേഷ്ഠശ്രീരംഗരാമാനുജമുണികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമന്തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതിവരമനഘം ദേശികം സംശയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപത്തബോധം തത്പാദയുഗ്മ സരസീരുഹ ഭൃംഗരാജം ത്രയ്യന്ത യുഗ്മകൃത ഭൂരി പരിശ്രമന്തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീരംഗേശപദേ സമർപ്പിതഭരം ശ്രുത്യന്ത രാമാനുജ ശ്രീയോഗീന്ദ്ര ഗുരുത്തമേന യമിന ശ്രുത്യന്ത വിദ്യാത്മനഃ പ്രാപ്ത ശ്രുത്യവതം സയുഗ്മഹൃദയം ശ്രീവാസ രാമാനുജാത് ശ്രീ ശ്രീവാസ മുനീന്ദ്ര ദേശികമണിം ശ്രേയോ നിധിം സംശ്രയേ ശ്രീമാൻ വേങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി ജയത്യാശ്രിതസന്ത്രാസധ്വാന്ത്വവിധ്വംസനോദയ പ്രഭാവാൻ സീതയാ ദേവ്യാഭ്രമവ്യോമഭാസ്കര. സുന്ദര സുഭാഷിതം തലപ്പില് തുടർന്ന് പാത്തണ്ട് വരെ വിഷയങ്ങളില് ഇന്ന് അത്യത്ഭുതമാണ് സുന്ദരകാണ്ഡത്തില് ഹനുമാൻ വാക്കിലിരുന്നും മഹാലക്ഷ്മി തായാറാണ് സീതാദേവിയുടെ വാക്കിലിരുന്നും ഇത് എഴുതക്കൂടിയ, അതാവത് ഇത് രചനം പണ്ണ് വാൽമീകി ഭഗവാനുടെ വാക്കിലിരുന്നും വരക്കൂടിയ இந்த ஸ்லோகங்களில் பல நன்மொழிகள் ஒழிந்திருக்கு, அதை பார்த்துட்டு வரும். அதுல நஹி பிரஹிருஷ்டாஹ பிரேஷ்யந்தே பிரேஷ்யந்தே இதரே ஜனாஹ, அதாவது ரொம்ப நல்ல திறனோட இருக்கிற மனுஷியான வந்து தூது போன்னு சொல்ல பணிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது இது என்ன விஷயம் அப்படின்னா, ஹனுமாரானவர் சீதையை தேற்ற ஆரம்பிக்கிறார். சீதையை தேற்றும் போது இந்த வார்த்தையை சொன்னார். பின்னாடி 68வது சர்க்கத்தில், அதாவது சுந்தரகாண்டத்தினுடைய முடிவான சர்க்கத்தில் இந்த விஷயம் சொல்லப்படுறது. 68வது சர்க்கத்தில் சீதையை பார்த்த விஷயங்களை எல்லாம் சொல்லி சீதை எம்பெருமானுக்கு சக்கரவர்த்தி திருமகனான ராமனை குறித்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று இந்த காகாசுர விருத்தாந்தம், ரெண்டாவது இந்த திலகம் அழியப்பட்டு அதை திருப்பி பெருமாள் எப்படி இட்டு விட்டார்ன்றதையும், மூணாவது வந்து தான் கொடுத்த அந்த சூடாமணி, இப்படி மூணு விஷயத்த அவர் பெருமாளுக்கு சொல்லி காண்பிச்சுட்டோம். நான் சீதையை எப்படி தேத்துட்டு வந்தேன் ராமா அப்படின்னு விஷயத்தை சொல்லும் பொழுது, உங்களோட தாயாருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும்னு சொல்லி சுந்தரகாண்டம் முடியறது. அதாவது பட்டாபிஷேகமும் இருக்கு சுந்தரகாண்டத்தில், அதுக்காக சொல்றேன். திருஜடையோட சொப்னத்துல தான் பட்டாபிஷேகம் இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம். திருஜடையோட சொப்னத்திலையும் பட்டாபிஷேகம் இருக்கு, ஹனுமார் வாக்கிலிருந்தும் பட்டாபிஷேகம் இருக்கு. ஹனுமார் சொன்ன பட்டாபிஷேகம் தப்பவே இல்லை. அதாவது வசிஷ்டர் முதலான பெரிய பெரிய மகர்ஷிகள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா, அபிஷேக நிகம்பாண்டம் சக்கரே ராம பிரதட்சிணம்னு ராமன் அதை பிரதட்சிணம் பண்ணிட்டு போயிட்டான். கடைசியில் ராமனுக்கு அதில் அபிஷேகம் நடக்கலை. அவளுக்கே ரொம்ப மன வருத்தம் இருந்துதான். ஏன் அப்படின்னா, ராமனை குறிச்சு பண்ண இந்த பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள்லாம் நின்று போயிடுத்து அப்படின்னு வருத்தப்பட்டான். இப்ப இந்த இடத்துல வந்து ஹனுமார் தேத்தரர் தாயார் பல வகையில தாயாருக்கு சம்சயங்கள் ஏற்படுறது. எப்படி ராமன் இந்த பக்கம் வரப்போறார், எப்படி இந்த சைன்யங்கள்லாம் வரப்போறது, பராக்கிரமம் பொருந்தின இந்த அசுரப்படையை எப்படி வந்து ராட்சசப்படையை எப்படி எதிர்க்கிறது, இதெல்லாம் பத்தி சொல்லும் பொழுது, அப்ப அங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா, 1000 யான பலம் கொண்ட குரங்குகள், அப்படி பல கோடிக்கணக்கான வானரங்கள் சுக்ரீவன் உங்க விஷயத்துல வந்து இந்த திக்கு விதிக்குல ஏவிருக்காரு, அதனால நீங்க கவலைப்படாதீங்கோ. நானே வந்துட்டேன்னா எல்லாரும் வந்துருவா அப்படின்னு தன்னை குறைவா மதிப்பிட்டு விஷயத்த சொல்றேன். நகை பிரகிருஷ்டா பிரேஷ்யந்தே, அதாவது ரொம்ப குறைவாக தன்னை சொல்லிக்கிறது எதற்காக அப்படின்னா, இதன் மூலம் அவர்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நாம் ஒருத்தரை தேத்த போகும்பொழுது அவர்களுக்கு உரிய நல்வார்த்தைகளை சொல்லி தேத்தணும், அவர்களை பயமுறுத்தக்கூடாது. ஒருத்தருக்கு இப்போ நாம் சம்சாரத்தில் வந்து விரக்தியை உண்டு பண்ணணும். அதே நேரத்தில் எம்பெருமான் திருவடிகளில் அவனுக்கு ரொம்ப விசுவாசத்தை உண்டு பண்ணி வைகுண்டத்துக்கு அவனை சேர்க்கணும். இப்போ ஆச்சாரியர்கள் அவனுக்கு பல வகையாக உபதேசங்கள்லாம் பண்ணுறா. நீ கவலைப்படாதப்பா, இங்கே இருக்கா மாதிரியே பங்களால இருக்கியா, அங்கேயும் பங்களா இருக்கு, அங்கேயும் ரத்னமயமான மாளிகைகள்லாம் இருக்கு, உனக்குன்னு எம்பெருமான் எல்லா வசதியும் அங்கேயும் பண்ணியிருக்கான், அது உன்னுடைய இடம், இதை காட்டிலும் மூணு பங்கு பெரிய விபூதி, அதாவது மூணு பங்கு, இப்ப இங்க இருக்கிறத விட மூணு பங்கு பெருசு, பிரகிருதியை காட்டிலும் மூணு பங்கு பெரியது சிவைகுண்டம். இப்படின்னு எல்லாம் அவனுக்கு சதுபதேசங்கள்லாம் பண்றாரு. அந்த இடத்துல ஆச்சாரியர்கள் சில கதைகள்லாம் சொல்லி இவர்களுக்கு ஏத்தா மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்லி, நீ இதை பண்ணிட்டே வந்தா இந்த லௌகிக்கங்களும் நன்னா இருக்கும்ன்றதெல்லாம் சொல்லி இப்படி அவர்களை தேற்றுறது. அந்த மாதிரி தேற்றின ஒரு விஷயம்தான் இது. தேற்றும் பொழுது ஹனுமார் வாக்குலேருந்து வந்தது, ரொம்ப திறமை குறைவா இருக்கிறவாள் வந்துதான் நீ போய் தூதுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவா. அதாவது திறன்மிக்க ரொம்ப நல்ல திறமையோடு இருக்கிறவாள் நீங்க தூது போங்கன்னா அவள் தூது போக மாட்டா. அதனால சுக்ரீவன் என்ன உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்காருனாலே தெரிஞ்சுக்கோங்க, நீங்க எனக்கு உங்ககிட்ட விஷயம் சொல்ற அளவு தான் சாமர்த்தியம் இருக்கு, ஆனா இந்த பெரிய கடலையே தாண்டி வந்துட்டேன், நீங்க கவலைப்படாதீங்கோ, உங்க ராமன் நிச்சயமா வந்து உங்களை வந்து கரக்கிரகம் பண்ணுவார், உங்களுடைய ஹஸ்தத்தை பிடிப்பார் அப்படின்றத ரொம்ப அழகா சாதிக்கிறேன். இப்ப இன்னைக்கு இந்த பாசுரம் என்ன அப்படின்னா, கனைத்தளம் கற்றருமை பாசுரத்துல எப்படியானது ஒரு இந்த எருமை அப்படின்னு சொல்லக்கூடியது தன் கன்ற நினைத்தே பால் சுரக்கிறதோ, அதை போல மகாலட்சுமி தாயார். நீங்க உடனே இப்ப சுவாமி எருமைன்னு சொல்லிட்டாரு, தாயார் எப்படி சொல்றது அப்படி எடுத்துக்காதீங்கோ. உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு தாயானது தன் கன்றை குறித்து எப்படி ரொம்ப வந்து இறங்கி முளை வழியில பால் சோர்றதோ, அதை போல மகாலட்சுமி தாயார் நம்முடைய விஷயத்த மனசுல நினைச்சு நினைச்சு இந்த உபதேசங்களை எம்பெருமான்ட்டேந்து கேட்கலாம். இந்த ஜனங்கள்லாம் எப்படிதான் வந்து இந்த சம்சாரத்தை தாண்டுவான்னு பூமி பிராட்டி வந்து வராகன் கேட்டு ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தேன்னு சொல்லக்கூடிய வராக சரம ஸ்லோகத்தை நமக்காக அவதரிப்பிச்சான். அப்ப நம்மளை தேத்தறதுக்காக தாயார் என்ன பண்றா, பல வகையில எம்பெருமான்ட்ட பல கேள்விகளை கேட்டிருக்கா. அதே மாதிரி எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் இதற்கு முன்னாடி தண்டகாவனத்தில் வந்தபொழுது மகரிஷிகளை எல்லாம் பார்த்து ரொம்ப வியசனப்பட்ட, ஒரு மகரிஷிக்கு காது இல்லையே, ஒரு மகரிஷிக்கு ஏதோ ஒரு சரீரத்தில் ஊனம், எப்படின்னு கேட்டால் அந்த ராட்சசர்கள் பண்ற கொடுமை. அப்ப பெருமாள் பிரதிஜை பண்ணார், பிராமணர் விசேஷத்தகா, பிராமணர்களுக்கு விசேஷமா பெருமாள் பிரதிஜை பண்ணி கொடுக்குறார், இவர்கள் எல்லாரையும் நான் வந்து ஒழித்து உங்க எல்லாருக்கும் தர்மத்தை திருப்பி ஸ்தாபனம் பண்ணுவேன். ராமராஜ்யம் எப்படி இருந்ததுன்னு சொல்லும்பொழுது சுவாமி வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை சொல்றார், கார்த்தயுக விற்த்தாந்தா திரேதாயுக பிரவர்த்தித கார்த்தயுக விற்த்தாந்தா, திரேதாயுகம் கிருத்தயுகம் போல இருந்தது அப்படின்ற, பூர்வ பூர்வ யுகங்கள்ல வந்து இருக்கக்கூடிய தர்மங்கள் அடுத்தடுத்த யுகங்கள்ல குறையும், கிருத்தயுகத்தில் இருந்த தர்மம் திரேதாயுகத்தில் இருக்க முடியாது, திரேதாயுகத்தில் இருந்தது துவாபர யுகத்தில் இருக்காது, துவாபர யுகத்தில் இருந்தது கலியுகத்தில் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய இந்த தர்மங்கள்லாம் எப்படி நசிச்சுட்டே வருவானா, எம்பெருமான் அவதாரம் பண்ணதுனால திரேதாயுகத்தில் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன், அந்த யுகம் எப்படி இருந்தது அப்படின்னா கிருத்தயுகம் போல இருந்தது அப்படின்ற. அப்ப அப்படி இந்த தர்மங்களை எல்லாம் நன்னா ஸ்தாபிச்சவர். எதற்காக இந்த விஷயத்தை சொன்னேன் அப்படின்னா, அப்படி மகரிஷிகளுக்கு கொடுத்த அந்த பிரதிஜையை மீறமாட்டேன்னு அப்ப தாயார் பல பலபடியில் சொல்றான், சரணாகதி பண்ணவொன்னு நாம எப்படி ரட்சிக்கணும்ன்றதெல்லாம் எம்பெருமான்ட்டேந்து பல சந்தர்ப்பங்கள்ல தாயார்னால கேட்கப்பட்டுதான் நமக்கு நாம இன்னைக்கு லோகத்துல உஜ்ஜீவிப்பிக்கிறோம். துவய மந்திரம்னு சொல்லக்கூடிய மந்திரம் கூட தாயார்னால ஒரு சமயம் தனிமையில கேட்கப்பட்டு அதை எம்பெருமான் வெளியிட்டு ஸ்ரீபிரஷ்ட சமீதைன்ற போ வேதத்துல இருக்கக்கூடிய வேதத்திலையும் இந்த உபநிஷத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் ஆகமத்துல ஸ்ரீபிரஷ்ட சம்ஹிதையில் இந்த விஷயத்தை சொல்லி இது இப்படி இருக்கு, இந்த மந்திரத்தை எல்லாரும் துவயமந்திரம் துவயமர்த்தானு சந்தானேன சகசதெய்வம் பக்தானு பாஷ்யகாராதிகள் மூலம் ராமானுஷர் மூலம் நமக்கு எல்லாம் வந்து இதை தெரியப்படுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தாயாருக்கு வந்து ஞான சமிருத்தி, நினைத்த முறைவழியல் நின்று பால் சோர நினைத்தெல்லாம் சேராக்கும் நச்செல்வன் தங்காய். அதாவது எப்படின்னா, நமக்காக இந்த மாதிரி இறக்கப்பட்டு பல உபதேசங்களை பெற்று அந்த உபதேசங்களை எல்லாம் நமக்கு இடைவிடாத அமுத சுரபி போல கொடுத்துட்டே இருக்கா. எப்படி ஆண்டாள் திருப்பாவையில நமக்கு இந்த உபதேசங்களை எல்லாம் கொடுத்தாலும் அந்த மாதிரி அங்க என்னன்னா ஹனுமாரானவர் இந்த உபதேசங்களை எல்லாம் கொண்டு தாயார் என்ன கொடுத்துருக்கேன். அது மாதிரி இங்க தாயாரானவள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோதா நாச்சியாரா அவதரிச்சு நமக்கு இந்த திருப்பாவை மூலம் அத்தியாச்சரியமான இந்த உபதேசங்களை எல்லாம் காண்பிக்கிறார். பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, அதாவது பனித்தலை வீழ இந்த சரீரமானது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, இதற்கு சின்னம் பொறிக்கப்பட வேண்டும், சமாசிரயணம்னு சொல்லக்கூடிய தீயற்பொழுகின்ற செஞ்சுடர் அழைத்து எழுதுற சக்கரத்தின் கோயப்பொறியாலே ஒற்றுண்டு நின்று அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சா போல. இதற்கு சமாசனன் சொல்லக்கூடிய சங்க சக்கர முதிரையை பொறிக்கப்பட வேண்டும். அதை போல ஹனுமார்ட்ட என்ன முத்திரை இருந்தது அப்படின்னா, ஹனுமார்ட்ட ராமநாமாங்கிதம் சேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமனுடைய நாமம் பொறிக்கப்பட்ட அங்குலி இயக்கம், அதாவது மோதிரம் இருந்தது. அப்ப அவரும் ஒரு அடையாளத்தோடு தான் தாயாரை பார்க்க வந்தார். அப்ப இதை சொல்லக்கூடியவா அடையாளம் அடையாளம் இட்டு கொண்டு வர வேண்டும்ன்றதை இந்த பாசுரம் சொல்றது. என்ன அடையாளம் அப்படின்னா, அதாவது இந்த சரீரம் இந்த அல்பமான விஷயங்கள் அல்பமான இந்திரிய சுகங்கள்ல இருந்து விலகிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன இருக்கு அப்படின்னா, நாம ஒழுங்காக பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய சமாசனத்தை பண்ணிட்டு நம்முடையது நமக்கு அதீனமானதுன்ற இந்த மாதிரி துரபிமானங்களை எல்லாம் விட்டு மனத்துக்கினியான அந்த எம்பெருமான நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஹனுமார் எப்படி பண்ணார் அப்படின்னா, தாயாரோட சேர்ந்து பல பிரகாரம் வந்து தாயார் கேட்க ஒவ்வொரு தடவையும் ராமனுடைய விருத்தாந்தத்தை சொன்னா போல, இந்த இடத்துலையும் மனத்துக்கினியான் மனத்துக்கினியான்னு ராமனையே சொல்ற வழக்கம். பாடவும் நீ வாய் தரவாய், இந்த மனத்துக்கினியானா எம்பெருமான் இருக்கானே, நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான் அல்லிமாதர் புல்கனின்னு ஆயிரம் தோழன்னு அந்த எம்பெருமானுடைய அழகான அந்த ஞானம் என்ன, ஆனந்தம் என்ன, அனந்தம் என்ன, இந்த மாதிரி பற்பல குணங்கள் இருக்கு. இந்த குணங்களை எல்லாம் கொண்டாடி கொண்டாடி அப்ப எம்பெருமான் திருவடிகளில் பிரபத்தி பண்ண வைக்கணும். அதை போல தாயாருக்கு மகாவிஸ்வாசத்தை உண்டு பண்ணார் ஹனுமார். நீங்க கவலைப்படாதீங்க, நிச்சயமா வந்து இது 68வது சர்க்கம்ன்றதுனால ராமன் கிட்ட இந்த விஷயத்தை திருப்பி சொல்ற, நான் தாயார்கிட்ட உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லி நீங்க வந்து சீக்கிரம் வந்து ராவணனுடைய அந்த புரியான லங்கையை அழிக்க போறேன்றதையும், தாயாரை வந்து அங்க வந்து காக்க போறேன்றதையும் சொன்னேன். அதாவது ராவணனுடைய லங்கையை அழிக்க போறேன்னா என்ன அர்த்தம்னா, 10 இந்திரியங்கள் கொண்டது இந்த உடம்பு, கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. இப்படி இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்களுடைய இந்திரியங்கள்லாம் அழிச்சுட்டா அப்புறம் எப்படி அப்படின்னா, இந்திரியங்கள்லாம் அழிக்கல, நல்ல வழியில செலுத்துறது. அதை நல்ல வழியில செலுத்தி இந்த ஆத்மாவை காப்பாத்துறா போல சீதையை நான் காப்பாத்துவேன் அப்படின்றத ஒரு ஆச்சாரியன் எப்படி வந்து பண்றார் அப்படின்றத ஹனுமார் சொல்லி காண்பிக்கிறார் 68வது சர்க்கத்தில் ராமன் முன்னாடி. அந்த விஷயம்தான் இங்கே காண்பிக்கப்படுறது. நகை பிரகட்டாக பிரேஷியந்தே பிரேஷியந்தே இதரே ஜனாகன்ற இடத்துல என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, திறன்மிக்கவர் தூது செல்ல பணிக்கப்படுவதில்லை. அதாவது ரொம்ப திறமை மிக்கவாள் தூது செல்ல பணிக்கப்படுவதில்லைன்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப திறமை மிக்கவாள் அதுக்கு அனுப்பலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ரொம்ப திறமை மிக்கவாள் அனுப்பிச்சா அவ பெரிய உபதேசங்கள்லாம் பண்ணிட போறா. நமக்கு எப்படிப்பட்ட உபதேசம் பண்ணணும்னா, சிறுக சிறுக உபதேசம் பண்ணணும். ரொம்ப படித்தவாழ்கிட்ட நாம நெருங்கவே மாட்டோம். நாம அதே நேரத்தில் ஒண்ணுமே தெரியாத வாழ்க்கையும் நாம நெருங்க மாட்டோம். அப்ப நமக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் அனுப்பணும்னு எம்பெருமான் என்ன பண்றாருன்னா, அவர்களுக்கு ஏத்த மாதிரி தாயார் மூலமா வெளியிட்ட இந்த பல அர்த்தங்களை எல்லாம் நல்ல சதாச்சாரியன் மூலம் நமக்கு உபதேசம் பண்ணி, பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தாது எழுந்திராய் அப்படின்னு நீ என்ன பண்ணணும்னா, பிரபத்தியை அனுஷ்டிக்க வேணும். பிரபத்தினா சரணாகதியை அனுஷ்டிக்க வேணும் அப்படின்றத, நமக்கு இருக்கக்கூடிய இந்த கர்மங்களை எல்லாம் போக்க இந்த சரணாகதியை அனுஷ்டிக்கணும். அதற்கான மகாவிஸ்வாசத்தை மனத்துக்கினியான் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிரீத்தியை கொடுக்கக்கூடிய அந்த எம்பெருமான். ஏன் பிரீத்தியை தரான்னா, எம்பெருமானுடைய அந்த குணங்களை எல்லாம் கேட்க கேட்க ஆனந்த பாஷ்பம் பெறுகிறது. என் எம்பெருமான் தான் துருவனுக்கு அனுகிரகம் பண்ணானாமே, என் எம்பெருமான் தான் பிரஹ்லாத ஆழ்வானுக்காக அந்த தூண்லிருந்து வெளிப்பட்டானாமே, என் எம்பெருமானால தான் இன்னைக்கு மத்தியமூர்த்தியா எழுந்தருளி இந்த வேதங்களை எல்லாம் ரட்சிச்சானாமே, என் எம்பெருமானன் தான் இந்த பார்க்கடையெல்லாம் கடைஞ்சு இந்த மகாலட்சுமி அடைஞ்சு தேவர்களுக்கெல்லாம் அனுகூலம் பண்ணானாமே இப்படின்னு ஒவ்வொரு அவதாரங்களையும் கேட்க பெருமாளுடைய ஒவ்வொரு குணங்கள் நன்றாக வெளிப்படையா காண்பிக்கப்படுறது. அதெல்லாம் கேட்டு கேட்டு கசிந்திழிந்த கண்ணீர்களால்னு நம்ம கசிந்து இழிந்து அப்படியே மனசெல்லாம் பெருமாள் திருவடிகள்லயே லயிச்சு மகாலட்சுமி தாயாரை எப்படி மூழ்கடிச்சார் ஹனுமார் வந்து ராமானுபவத்தில். ஏற்கனவே தாயார் மூழ்கிதான் இருக்கார் ராமானுபவத்தில், இன்னும் ரொம்ப தெளிவாக ராவனுடைய அனுபவத்தை நன்னா மூட்டி பெரிய மகாவிஸ்வாசத்தை தாயாருக்கு உண்டு பண்ண இந்த விஷயத்தை சொல்லி, இப்படியாட பிரபத்தியை செய்ய வேணும்னு சொல்லி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சதாச்சாரியை நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப திறமை மிக்கவா எம்பெருமான், ரொம்ப திறமை மிக்கவனா நகை பிரகிஷ்டா பிரேஷியத்தை நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாம். இந்த விஷயத்த கிருஷ்ணர் மாதிரி ஒருத்தர் வந்து நமக்கு விஷயம் சொன்னாலும், பாஷ்யக்காரர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறவா அவாட்ட தான் நம்மளுடைய ஆச்சாரியத்தம்ன்றது பலிக்கிறது. கிருஷ்ணனுக்கே வருத்தம் இருந்ததா, நாம வந்து இவ்வளவு உபதேசம் பண்ணோம் ஆனா யாருமே பிரபத்தி பண்ணிக்கலேன்னு. ஆனா சரி, பாஷ்யக்காரருடைய சித்தாந்தம் சுவாமி வேதாந்த தேசிகன் நமக்கெல்லாம் இப்படி ஒரு அத்தியாச்சரியமான இந்த சித்தாந்தத்தை ஒரு பாதுகாவலராக இருக்க, அந்த பாதுகாவலருடைய சித்தாந்தத்தில் இருக்கிற நாம் எல்லாரும் இந்த பிரபத்தின்னு சொல்லக்கூடிய சரணாகத்தின்னு சொல்லக்கூடியதை கஜேந்திரன் பண்ணார், இப்படின்னு விபீஷண ஆழ்வான் பண்ணார், இப்படி எல்லாரும் இதிகாசங்களில் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரத்தில் ஓமித்ய ஆத்மானம் யுஞ்சித்தான வேதத்தில் சொல்லப்பட்ட சரணாகதி, இப்படிப்பட்ட அழகான சரணாகத்தியை நாம் எல்லாம் பண்ணுறதுக்காக சதாச்சாரியர்களை கொடுத்து, எம்பெருமானே வந்தாலும் ரொம்ப குறைவான ஆச்சாரியர்கள்ன்ற அர்த்தம் இல்லை. குறைவான ஆச்சாரியர்கள்னால் திறமையை கம்மியாக இருக்கிற ஆச்சாரியன்னு அர்த்தம் இல்லை. அதாவது தன்னுடைய மொத்த விஷயத்தையும் காண்பிக்காத எம்பெருமான் சதாச்சாரியர்களை வந்து ஒவ்வொரு நதி தீரங்களில் பிறக்க பண்ணி எப்படி ஆழ்வார்களை ஒரு ஒரு நதி தீரங்களில், இந்த தாமிரபரணி நதியத்தில் கதமாலா பயஸ்வினின்னு பெருமாள் தசாவதாரம் பண்ணி போக்க முடியாத அந்த ஒரு குறை அபினவ தசாவதாரமாக ஆழ்வார்கள்னால போர்க்கப்படுறதோ, அதே போல் இந்த இடத்துல ஆழ்வார்கள் அபினவ தசாவதாரம் பண்ணி எம்பெருமான் பெரிய பெரிய குணங்கள்லாம் காண்பிச்சு மாயத்தையெல்லாம் காண்பிச்சா இவர்கள் பயந்துருவான்னு சொல்லி, நம்ம போலேயே சாமான்யமாக இருக்கக்கூடியவாளா ஒருத்தரை நமக்கு அவதரிப்பிச்சு, அதே நேரத்தில் அவர்கள் மூலம் நல்ல நல்ல உபதேசங்களை எல்லாம் நமக்கு செய்து நம்ம எம்பெருமான் வந்து நல்வழியை நமக்கு காண்பித்து சிவை கொண்டு ஆரோகணம் பண்ணணும். அதாவது இவர்களுடைய சொத்தை இந்த ஜீவன்கள்லாம் பாவம் கஷ்டப்படுறதுகளே, திருப்பி திருப்பி இதே கஷ்டத்தை படக்கூடாதுன்றதுக்காக எம்பெருமான் பண்ண ஒரு பெரிய ஏற்பாடு அப்படின்றத இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். திறன்மிக்கவர் தூது செல்ல பணிக்கப்படுவது இல்லைன்னா எம்பெருமானை போல ரொம்ப பெரியவா வந்து இறங்கி நமக்கு சொன்னால் அந்த விஷயம் வந்து நமக்கு அந்த அவர் தூது வந்தால் கூட நம்மளால் அது அவரை தூது செல்ல பணிக்கவும் முடியாது. எம்பெருமானை கிருஷ்ணனாக இருந்தால் தூது போன்னு சொன்னால் தூது போவேன், ஆனால் தூது போனால் கடைசியில் தூதே வெல்லாத வந்துட்டார். தூது என்ன ஆச்சு அப்படின்னா, பகவான் திருவுள்ளத்தில் என்ன நடந்ததோ அதுதான் நடந்தது. பெருமாள் மனசில் திருவுள்ளப்பட்டிருந்தா அந்த தூதில் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இந்த யுத்தம் இல்லாமலே ஜெயிச்சிருக்கலாமா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, பெருமாள் திருவுள்ளத்தில் பூமி பாரத்தை வந்து போக்கணும், பூமிக்கு தேவையில்லாத இந்த அசுராள்னாலையும் அதர்மிஷ்டானாலையும் ஏற்படக்கூடிய இந்த கஷ்டங்களை எல்லாம் போக்கணும்னு தான் என் பெருமான் தூது போனார். அந்த தூது வெற்றி பெற்றது. ஆனால் இவர்கள் மனசில் நினைச்ச மாதிரி வரணுன்றதுனால சாமான்யாளாக இருக்கக்கூடிய ஆச்சாரியாள், சாமான்யாள்னு சொல்கிறதுக்கு இந்த இடத்துல காரணம் வந்து நம்மளை போல இருக்கான்னு அவளை நினச்சிக்கூடாது, ரொம்ப உயர்ந்தவர்கள். அடியன் ஆச்சாரியன் திருப்பி திருப்பி சொல்கிற வார்த்தையை தான் சொல்கிறேன், எம்பெருமான்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தை வந்து சுவாதீனம் பண்ண ஆச்சாரியர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் எளிமையாக இருக்கா, சாதாரணன்றதுக்கு எளிமையாக இருந்து நமக்கு பல உபதேசங்களை பண்ணி எம்பெருமானை காண்பித்து கொடுக்குறா. ஹனுமான்ன்ற ஆச்சாரியர் சீதைக்கு எப்படி ராமன் மேலே மகாவிஸ்வாசத்தை உண்டு பண்ணாரோ, மகாவிஸ்வாசம்னா பெருத்த ஒரு நம்பிக்கை, அந்த பெருத்த நம்பிக்கையை சதாச்சாரியர்கள் நமக்கும் எம்பெருமான் திருவடிகளில் உண்டு பண்ணுறான்னு சொல்லிட்டு, கவிதார்க்கிக சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.